கண்ணே இன்று கல்யாண கதை கேளடி. கண்ணே இன்று கல்யாண கதை கேளடி, கண்ணே இன்று கல்யாண கதை கேளடி. அன்பே இன்று பொன்னான திருநாளடி, தண்ணீர் போவே வாவா செந்தேன் தாத்தா. முத்து பல்லக்கிலே இந்த தத்தை ஆடிவர் பன்னீர் திருநாளரே.